ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರೀ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಹರೀ ಅಪ್ಪ ಗುರುಪರಂಪರಾಯಿನಃ. நேற்று ஸ்லோகத்துல யுக்திவாதத்தை கண்டனம் பண்ணிட்டா. இப்போ வேதவாதமே எப்படி இருக்கு? வேதம் என்ன சொல்றது? உபனிஷத்து வந்து எப்படி எல்லாம் உபாதான காரணத்தை நிரூபிக்கிறது அப்படிங்கறத பத்தி இங்க கேள்வி வருது. அதுக்கு ஸ்ருதிகள்லாம் கிரமமா சொல்றது. சில சுவாரஸ்யம் வந்து இது தேசியனுடைய விஷயம் சொல்லி சுவாமி வந்து எம்பெருமானார் சொல்லாததையோ அல்லது சூத்திரக்காரர் சாய்க்காததையோ திருப்பி சொல்லவே மாட்டோம். எல்லாம் பாஷ்யக்காரர் என்ன சாய்க்கிறாரோ சூத்திரக்காரர் என்ன சாய்க்கிறாரோ அதான் சாய்த்தார். இப்போ சூத்திரக்காரர் வந்து என்னென்ன சொன்னாரோ ஆறு சூத்திரங்கள் என்று அதிகம் நடத்துறேன். இந்த ஆறு சூத்திரங்களையும் சங்கரிக்கிற இங்க ஆறு சூத்திரார்த்தங்களையும் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. எப்படி அப்படின்னா பொதுவா சூத்திரங்கள் இந்த ஆறு சூத்திரங்களுடைய அர்த்தத்தையும் இங்க சாய்க்கிறார். அது மட்டும் இல்லாம இப்ப முதல் ஸ்லோகத்துல என்ன சொன்னோம்? யுக்தியை வச்சுட்டுதான் உபாதான காரணத்தை சொன்னோம். யுக்தி அதாவது அவன் தார்க்கிகன் சொன்ன யுக்தியை வச்சுட்டு பதில் நாம சொல்லி உபாதான காரணமும் நினைத்த காரணமும் பிரம்மமே அப்படின்னு சாதிச்சுக்கோம். அதாவது சௌகரியனுடைய திருஷ்டாந்தத்தையும் காமிச்சுக்கோம். சௌகரிய என்ன பண்ணாக்கா தான் வந்து சங்கல்பிச்சிருந்த நான் பலவாக ஆகக்கிடுவேன், பல உடம்பை எடுத்துக்கொள்ளக்கிடுவேனாக அப்படின்னா அவர் வந்து சங்கல்பிச்சுண்டு அவர் எடுத்துக்கிறார். அதை பார்த்தோம். இப்போ அந்த இதெல்லாம் வந்து யுக்தியை வச்சுன்னு சொல்லி எடுத்து இப்ப எப்படின்னாக்கா ஸ்ருதி என்னென்ன சொல்லிச்சு? ஏக விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞானம், ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் அதுக்கு உதாரணம். இது ரெண்டுத்தையும் பாத்துக்கணும். இந்த ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் எத்த அறிஞர் விட்டாக்கா எல்லாத்தையும் அறிஞர்லாமோ அதுதானே ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம். அதுக்கு பதில் என்ன சொல்லிச்சு உதாரணம் அப்படின்னாக்கா மர்திருஷ்டாந்தம், அயஸ் திருஷ்டாந்தம், சொர்ண திருஷ்டாந்தம் இத மாதிரிதான் பதில் சொல்லிருக்காங்க. அதாவது சொர்ணம், மண்ணு, இரும்பு இவைகளை வந்து உதாகரிச்சு இங்க வந்து சர்வ விஞ்ஞான ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜா அது அங்க சொல்லப்பட்டது. எதா சுவாமிய அந்த வாக்கியம் வந்ததோ இல்லை எல்லா நன்மையும் சர்வம் நன்மையும் விஜயாத்தம் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த மிருத்துண்ட திருஷ்டாந்தம் அங்க சொல்லித்தது. அந்த மாதிரியே இங்கேயும் இந்த பெருமாள் விஷயத்திலையும் ஒட்டி போவோம். அப்பதான் ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜைன்றது காரணத்தை தெரிஞ்சு விட்டா காரியத்தை தெரிஞ்சு விடலாம். அப்ப காரணம்ன்றது எது? உபாதான காரணம். உபாதான காரணத்தை தெரிஞ்சு விட்டாக்கா வந்து அனைத்து காரிய வர்க்கங்களையும் தெரிஞ்சு விடலான்றதுதான் அங்க பிரதிஜையினுடைய சாரமே. பிரதிஜையினுடைய சாரமே இதான். உபாதான காரணத்தை தெரிஞ்சுட்டோம்னாக்க அனைத்து காரியங்களும் தெரிஞ்சுட்டுலாம். அதுக்கு உதாரணம் மண்ணு இடம். அப்போ அந்த மண்ணு ஸ்தானத்துல எந்திரமான் இருக்கான், அது மாதிரி கடாதி ஸ்தானத்துல இந்த பிரபஞ்சம் இருக்கு. அப்படின்னா என்ன எடுத்து? மண்ணு உபாதானம், பகவானும் உபாதானம். அது மாதிரி காரியம்ன்றது கடாதிகள், பிரபஞ்சம் முதலானவைகள்லாம் காரியங்கள். ரெண்டும் இப்போ அந்த ரெண்டு ஒன்னா இருந்தாதான் மண்ணுல உபாதான காரணத்தம், அத மாதிரி எம்பெருமான் கிட்டையும் உபாதான காரணத்திட்ட ஒத்துண்டாதான் இந்த திருஷ்டாந்தம் சரியாகும். இல்லைன்னா திருஷ்டாந்தம் சரியாகாது, அந்த உபபாதன பிரக்கிரியும் சரியாகாது. ஏன்னா அவன் கேக்குறான் எப்படி இருந்து ஒரு சத்துல இருந்து ஒரு சத்து உண்டாகும், இல்லாததுல இருந்து எப்படி இது உண்டாச்சு அப்படின்னு அவன் கேக்குறான். அதற்கு சமாதானம் வந்து எம்பெருமானது சாய்க்கிறது. அதுக்கு சமாதானம் சாய்க்கிறார் உபநிடதம் சொல்றது. அப்போ அந்த காரிய காரண பாவமானது உபாதான காரணம் என்ன, நிமித்த காரணம் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுல உபாதான காரணம் எதுவோ அதுதான் அங்க திருஷ்டாந்தமா காமிச்சிருக்குது மண்ணு. அந்த உபாதான காரணம் மண்ணுனாக்க அந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவன் சச்சப்த வாக்கியமான பரமாத்மா, சச்சப்த வாக்கியமான பரமாத்மா. அப்படி சொன்னதுனால இந்த திருஷ்டாந்தம் அப்பதான் சரியாகும். அதே மாதிரி அந்த இது இருக்கு பாருங்க, ஒண்ணு தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்றது, அந்த பிரதிஜையும் அப்பதான் சரியாகும், இல்லாத போனா சரியாகவே ஆகாது. அதனால ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞான பிரதிஜைன்றது முக்கியம். அப்போ இந்த காரணமும் காரியமும் ஒன்னா இருக்கணும், ஒன்னா இருந்தாதான் அவைகளுக்கு இது அங்கீகரிக்க முடியும். திருஷ்டாந்தம் அதுதான் என்ன பண்ண ரெபெருமான சதய சௌமியது மதுர ஆசி ஏகமேவா தித்தீயம் அப்படின்னு இருக்கு. அந்த ஏகமேவா தித்தீயம்ன்றதுக்கு அர்த்தம் சாக்கிச்சு, ஏகமேவ அப்படின்றதுக்கு உபாதான காரணம், அத்விதீயம் அப்படின்றதுனால நினைத்த காரணம், இது ரெண்டும் அங்க சொல்லப்பட்டதுன்னுட்டு பாஷ்யகாரருடைய திருவுள்ளம். அதுதான் வியாக்கியம், அப்படிதான் வியாக்கியானம் பண்றேன். அதனால எல்லாமே நம்ம சித்தாந்தம் அன்வயிச்சுள்ளது சரியா? இப்போ அவ மதத்துலதான் அதெல்லாம் அன்வயிக்காது. அதனால ஏக விஞ்ஞானியான சர்வ விஞ்ஞான பிரதிஜை இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு இதை நம்ம அங்கீகரிச்சுதான் ஆகணும். இதுதான் கிரமம். அதனால காரணமான பிரம்மம், காரியபூதமான ஜெகத்து, இது ரெண்டுத்துக்கும் ஐக்கியம் ஒத்துக்கணும். ஐக்கியம்னாக்கா சுரூப ஐக்கியம் ஒத்துக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. இது வேற அது வேற, நேற்றையே சொன்னோம் சுரூப பேதம் இருக்கு, சுரூப பேதம் இருக்கு. பேத சுள்ளிகள்லாம் சுரூப ஆகாரத்தை பேதத்தை காமிக்கிறது, அபேத சுள்ளிகள்லாம் விசிஷ்ட ஐக்கியத்தை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால இந்த இடத்துல வந்து ரெண்டும் ஒண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம், அது சூக்மம் காரணாவஸ்தா, இது சூழம் காரியாவஸ்தா. அப்படி வச்சுன்னு பார்த்தாக்க ஏக விஞ்ஞானத்தினால சர்வ விஞ்ஞானத்திற்கும் வந்துடும். அதனாலதான் அதுக்கு அனுகுணமாக திருஷ்டாந்தம் ஏகேன சர்வம் விஜயாதம் சியா அப்படின்னு வாக்கியம் சொல்லிடுச்சு. அதனால மிருத்பண்டாகி திருஷ்டாந்தமும் காரண காரியங்களும் காரிய காரணங்கள் ரெண்டுத்துக்கும் ஐக்கியத்தையும் சொல்லச்ச இந்த திருஷ்டாந்தம் காமிச்சிருக்கு. அதனால சுரூபைக்கும் ஒத்துக்கலை, இப்போ சுரூபைக்கும் ஒத்துக்கல அத்வைதிகள் மாதிரி சுரூபைக்கும் ஒத்துக்கல, விசிஷ்டைக்கும் தான் ஒத்துருக்கும். ஏன்னா சுரூப பேதமும் ஒரு இடத்துல தெரியறது, ஐக்கியமும் தெரியறது. அப்போ ஐக்கியம்னா சுரூபத்தை குறித்து ஐக்கியம் வராது, அதனால இது உபாதிக்கப்பட்டது. அதனால இந்த இடத்துல எல்லாமே பாருங்க, மண்ணு கடம் இரும்பு அதனுடைய வஸ்துக்கள், அத இவ்வளவு கேக்கலக்க இரும்புனால பண்ண போறதெல்லாம், அது மாதிரி வந்து சொர்ணம் தங்கத்தை சொல்லி ஆபரணங்கள் எல்லாத்தையுமே வரிசையா சொல்றதுன்ற அது சொல்லிச்சுனாக்க அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம அர்த்தம் சொல்லிட்டு போகணும். அதனால உபநிடத்துக்கு காமிச்சு கொடுத்த விவகாரத்தை பார்த்தோம்னாக்க இந்த காரியகாரண பாவமானது ஒரே மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த உதாரணமும் அது மாதிரி இருக்கு. இப்போ இந்த மூணு விதமா பார்த்துட்டு போங்க, காரியகாரண பாவம் ஒரு ஸ்திரி, அதுங்க ரெண்டுத்துக்கும் ஐக்கியம் ஒத்துக்கணும். அதன் பிறகு அங்க இருக்கிற உதாரணம் என்ன இருக்கு, அந்த உதாரணமானது எப்படி இருக்கு. மூணாவது ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் எப்படி சித்திக்கும், இந்த உதாரணம் திருஷ்டாந்தம் என்ன, தாஷ்டாந்திகம் என்ன, ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை என்ன, இந்த மூணுத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தாக்க நம்ம சித்தாந்தம் சித்திச்சிடும். அதனால உபாதான காரணத்தை தான் வச்சுட்டு உபநிடத்தை காமிச்சது, அதுதான் காரியகாரணியோ ஐக்கியம் சொன்னோம். அதை வச்சுட்டு பார்த்தோம்னாக்க நம்ம சித்தாந்தம் சொல்லப்படக்கூடிய ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம்ன்றது சித்தி சொல்றது. அதனால இந்த மாதிரி பிரிச்சு பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்னொன்னுனாக்க இந்த சிருஷ்டி பிரகரணத்துல அவன் என்ன சொல்றது, ததைக்ஷர பகுத்தியாம் பிரஜா ஏ தி அப்படின்னு சொல்றது, ததைக்ஷர பகுத்தியாம் பிரஜா ஏ பகுத்தியாம் பிரகர்ஷேன பகுவாக ஆகப்படவேன், அதுக்கோசரம் பிரகர்ஷேன ஜாயேய பகுத்தியாம் பிரஜாயேய. அங்க பாஷ்யகாரர் வியாக்கியானம் பண்றார், பகுத்தியாம் பகுதா வந்து உற்பத்தி ஆயிடுவேன், நான் பலவாக ஆயிடுவேன், பகுதா எனக்கு உற்பத்தி இருக்கட்டும். அதே மாதிரியாக தகர்த்தம் பிரகர்ஷேனு ரொம்ப ஆனந்தமா ரொம்ப மகிழ்ச்சியா சேஷமா இது வந்து உற்பத்தி ஆயிடுறது இப்படின்னுட்டு சங்கல்பிக்கிறது. அதனால இந்த இது இருக்கு, இந்த வாக்கியம் இருக்கு, தலைக்ஷர பகத்தியாம் பிரஜாயேன்னு வாக்கியம் இருக்கிறதுனால அதை அப்படியே ஏத்துக்கணும். அது அந்த பெருமாளுடைய சங்கல்பம்னு ஒரு கோல்யம், இந்த சங்கல்பம் நம்ம சித்தாந்தத்துக்கு ரொம்ப தேவையானது. அந்த சங்கல்பம் இல்லைன்னாக்க இது நடக்காது. ஏன் அப்படின்னாக்க எதுவுமே அந்த இதை சொன்ன பாருங்க, ஈக்ஷரேகே நாசப்தம் ஈக்ஷ தெரிஞ்சுக்கணும். ஈக்ஷாபூர்வக சங்கல்பம் சிருஷ்டிக்கு காரணம். பெருமாளுடைய சங்கல்பம் இல்லாம எதுவுமே நடக்காது. சங்கல்ப பௌதவ நிபுண சகாயகம், எந்த விஷயமா இருந்தாலும் சரி உன்னுடைய சங்கல்பம் இருந்ததுன்னா தான் அதுதான் சகாயம் அப்படிங்கிறத பேசுகிறேன் வரதராஜாஸ்திர. அதனால அவனுடைய சங்கல்பம் முக்கியம். அதுவும் எப்படி, ஈக்ஷாபூர்வக சங்கல்பம். ஈக்ஷாபூர்வம்னு என்ன அர்த்தம், வந்து இந்த விபஸ்தன் ஒன்னு சொன்ன பாருங்க, பிரம்மணான்னு அந்த விபஸ்தி சப்தத்தை அங்க பிரயோகம் பண்றக்க. விபஸ்து அப்படின்னாக்கா நிவிதம் பசியது விபஸ்து அப்படின்னு அர்த்தம் சொல்லி பலவாறாக பார்க்கறதாம். இந்த பிரம்மம் பலவாறாக எப்படி பார்த்ததுன்னாக்கா, இந்த லோகமானது விசித்திரமா இருக்கு, ஆச்சரியகரமான சிருஷ்டி இது. ஆச்சரியகரமான இந்த லோக சிருஷ்டியில பார்த்துக்கோங்க, ஆச்சரியகரமான சிருஷ்டிய பண்ணணும்னாக்கா அதுக்கு சர்வஜ்ஞத்துவம் வேணும். அந்த சர்வஜ்ஞத்துவம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் ஈக்ஷாபூர்வகமான சிருஷ்டின்றது, சங்கல்பபூர்வகமான சிருஷ்டி. அதனால இது வந்து சர்வஜ்ஞாரம் என்று பண்றதுன்னு அர்த்தம். இந்த சர்வஜ்ஞத்துவன்றதுதான் அன்னைக்கு சொன்ன பாருங்க, கடத்துக்கு ஞானம் இல்லை, இவனுக்கு சக்தி இல்லைன்னு சொன்னமோ இல்லையோ, அதை சொல்றது இங்க சுவாமி ஸ்லோகத்தையும் சாய்க்கப்படுறது. அதனால இந்த சர்வஜ்ஞத்துவம் இருக்கு, அதை கொண்டு எந்திரமான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா சங்கல்பிக்கிறான், சங்கல்பிச்சுதான் அதை சிருஷ்டி பண்றான். அதனால பெருமாளுடைய சங்கல்பம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். அது சிருஷ்டியோ ஸ்திதியோ பிரளயமோ அந்த பிரவேசமோ நியமனமோ அல்லது மோக்ஷமோ அனைத்துமே அவன் தான். அகில போன ஜென்ம தேம பங்காதி லீலே ஆதிசப்தம், ஆதிசப்தத்துல அனுப்பிரவேசம் நியமனம் அதெல்லாம் எடுத்திருக்கிற சிவப்பிரகாசியில அத்தனையும் அதுக்குதான் என்ன சங்கல்பம் தான், லீலையா சங்கல்பிச்சுக்கணும். சங்கல்பம் மாத்திரம் எல்லாம் சொல்றது. அதனால இவன் வந்து சங்கல்பிச்சு எல்லாத்தையும் பண்றான்றதுனால இது ஒண்ணு உபாதான காரணத்துக்கு. தானாகவே சங்கல்பிக்கிறதுன்றது நிறுத்த காரணம். எப்படி சங்கல்பிக்கிறான், நானே ஆக கடவேன்னு சங்கல்பிக்கிறான். அவனுடைய சக்தியானது அப்படிப்பட்டதா இருக்குது. அவனுடைய சர்வஜ்ஞனா போயிட்டதுனால அந்த ஞானத்தை வச்சுண்டு இவன் இப்படி சங்கல்பிச்சுக்கிறான், நான் பலவாக ஆக கடவேன். பலவாக ஆகக்கடவே சங்கல்பிச்சான்னாக்க அதுவே அந்த உபாதான காரணமா போகிறது. பலவாக ஆகுதல், பலவாக உற்பத்தி ஆறுது, சிருஷ்டிக்கப்படுறது, தானே மாறுறது அப்படின்றதுனால இது பெருமானுடைய உபாதான காரணத்தையும் நிமித்த காரணத்தையும் சொல்லணும். பலவாக ஆக போறேன் உபாதான காரணத்தை சங்கல்பிக்கிறான் பெருமாள், தனக்கு தானே கூட சங்கல்பம். அத சொல்லச்ச ஞாயிற்றுத்தான் ஏதோ ஒரு வாக்கியம் இருக்கு, அந்த சுசிக்ஷன்னு சொல்றோம், சிருஷ்டிக்கணும்னு ஆசைப்படுறது. அந்த சுசிக்ஷா ரூப சங்கல்பம் இருக்கோ இல்லையோ, நான் சிருஷ்டிக்க போறேன் அப்படின்னு, அதுவே அவனுக்கே காரியத்துவம். அவனும் காரியமா மாறிடுறானோ இல்லையோ, சுரூபத்துல விகாரம் வரலையே தவிர்த்து இப்போ ஸ்தூலமான வஸ்துக்கள்லாம் வளர்ந்துட்டு இருக்கான், அதுவே அவனுக்கு காரியத்துவம். பின்னாடி சூக்மமா இருந்தான், இப்போ ஸ்தூலமா இருக்கான் அவன், அது அந்த மாதிரி இந்த இடத்துல. அதனால இது வந்து ரெண்டாவது ஹேத்து. முதல் ஹேத்து சொன்னது அந்த ஏக விஞ்ஞான சர்வவிஞ்ஞானம், அமாரி காரண காரியங்களுடைய ஐக்கியம், அதுக்கப்புறம் திருஷ்டாந்தம், மிருத்து ஜட திருஷ்டாந்தம், சொர்ண ஆபரண திருஷ்டாந்தம், அயசு தத்விகார திருஷ்டாந்தம்னுட்டு அதை காமிச்சது. இந்த மூணுத்தினால எந்திரமானையும் உபாதான காரணம் சிந்திச்சது. இப்பயோ எந்திரமான் வந்து சங்கல்பிக்கிறானோ இல்லையோ, அந்த சங்கல்பத்தை பத்தி சொல்றதுனால அது ரெண்டாவது உபாதானத்துக்கு உபாதானமா இருக்கணும்ன்றதுக்கோசரம் பலவாக ஆக்கிறதாக அவன் சங்கல்பிக்கிறான் இல்லையோ, அவன் சங்கல்பிச்சுட்டான்னு என்ன அர்த்தம், அவனுக்கு சத்து சங்கல்பம் பேரு, அவன் சங்கல்பிச்சுட்டான்னு என்ன ஆகும். இந்த சங்கல்பமானது நமக்கெல்லாம் விநாயகம் பிரகுருவானோ ரசையா மாசம் வாணரோன்னு நமக்கு ஆறுது இல்லையா, பிடிக்க குரங்கா முடிஞ்சுக்காத நம்ம பண்றதெல்லாம். ஆனா மகாயாசம் பண்ணா கூட நம்மளால சங்கல்பிக்கிறத பண்ண முடியறது இல்ல. 10% சரியா வரும் நமக்கு கிடையாது, 100% சரியா வரும் கிடையாது. நம்ம பண்ற காரியங்கள்ல ஏதாவது ஒரு நியூனத்தை இருக்கலாம். ஆனால் எம்பெருமான் பண்ற காரியங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, அது எதுவுமே அப்பிரதிகத சங்கல்பம், அதான் சத்திய சங்கல்பம். அப்பிரதிகதம் அவன் சங்கல்பிச்சுட்டான் திருப்பி அடிக்கவே முடியாது, அதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்திர சுரேந்திர சுரநாயகோவா சோகமே பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரஸ்திரநேஸ்திர திரிபுராந்தகோ சுரேந்திர சுரநாயகோவா பிராதுன்ன சக்தாக யுதி ராமவத்யம். யுதி ராமவத்யம் யுத்தத்துல ராமனால ஒருத்தன் வதம் பண்ணப்படணும்னு ஆயிடுச்சுனாக்கா அவன் வந்து பிரம்மா ஸ்வயம், அவன் ஸ்வயம்போ பிரம்மா, 4 தலை இருக்கு அவனுக்கு, அவனா இருந்தாலும் காப்பாத்த முடியாது. ருத்ரஸ்திரநேஸ்திர திரிபுராந்த கோவா அவன் 3 திரிபுரத்தை அழிச்சவன், அதே மாதிரி 3 கண்ணு உடையவன் அவன், அவன் ருத்ரன் கோபிஷ்டன், அவனாலையும் காப்பாத்த முடியாது. இந்திர சுரேந்திர சுரநாய கோவா இந்திரன் தேவதைகளுக்கெல்லாம் ராஜா நாயகன், எப்படி இருந்தாலும் அவனாலையும் பெருமாள ஒரு சங்கல்பம் பண்ணப்பட்டதுன்னாக்கா அதன் அவளால மாத்தவே முடியாது. இது வந்து ஸ்ரீமத் ராமாயணம் இருந்தது, இது பரதேவதா பரமாத்தியாதிகாரத்துல சுவாமி தேசியம் விசாரிக்கிறார். அப்ப அதை சொல்லிச்சு சுவாமி வந்து கால்சேரம் சாதிச்சார் நினைத்தார் சுவாமி. அப்ப சாய்க்கிற சமயத்துல இந்த விஷயத்தை சாதிச்சார். என்னது அப்படின்னா பெருமாளுடைய சங்கல்பம் இருக்கு, அதை யாராலையும் மீற முடியாது, அந்த சங்கல்பத்தை யாராலையும் தடுக்க முடியாது, அதனாலேயே இவன்தான் பரதேவதை, இது யாருமே பரதேவதை கிடையாது அப்படிங்கிறதுக்கு அனுமான் வந்து ராவணன் கிட்ட உபதேசிக்கிச்சே இந்த ஸ்லோகம். அதனால அப்படிப்பட்டவர் பெருமாள் அப்படின்றதுனால பெருமாளுடைய சங்கல்பம் எப்படிப்பட்டது, அப்பிரதிகத சங்கல்பம் இது அப்படிங்கறத சுவாமி வந்து சாதிச்சார். பரதேவதா பரமாத்தியாதிகாரத்தை சென்று கலக்ஷேத்திர சமயத்துல 30 வருஷம் முன்னாடி, அது சாதித்த 89 90 என் கலக்ஷேமம் என்ன சார் சுவாமி கிட்ட அப்ப சாதிச்சார். அதனால இது வந்து சத்திய சங்கல்பனது, இவன் சங்கல்பிச்சுட்டான்னாக்கா அதுதான் சித்திக்கும். இது 2வது கேது. 3வது ஸ்ருதி ஒண்ணு அங்க வந்து என்ன பண்றது அப்படின்னாக்கா அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியத்துல கிஞ்சித் வனம் கௌச விரக்ஷ ஆசீத் யதோ த்யாவா பிருதிவி நிஷ்ட தக்ஷு பிரம்ம வனம் பிரம்ம சவ்ருக்ஷ ஆசீத் யதோ த்யாவா பிருதிவி நிஷ்ட தக்ஷு அப்படின்னுட்டு ஒரு வாக்கியம் இருக்கு பாஷ்யத்துல உதாரிச்சிருக்க. இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இது வந்து நிமித்த காரணம் பெருமாள்றது எல்லாரும் ஒத்துண்டுறா வையாயகன் இந்த யோக சாங்கியன் இருக்கானே இவனும் ஒத்துண்டுட்டான், பேசுற சாங்கியம் இதை ஒத்துண்டிருக்கான். ஆனால் இங்க வந்து இது எது உபாதான காரணம், எது நிமித்த காரணம், நிமித்த காரணம் தெரிஞ்சாலும் உபாதான காரணம் எது அப்படின்னு கேள்வி வரச்ச, அதாவது உபாதான காரணம்னா இந்த வனம் அப்படின்னு இருக்கு, வனம்ன்றதுனால உபாதான காரணம், வனம் அப்படி ஒரு விருட்சம் சொல்றதுனால சககாரி காரணம். ஏன் அப்படின்னா ஒரு வீதம் தான், ஒரு விதை, அந்த விதையினால ஒரு மரம் உற்பத்தி ஆகுது, பல விதைகள்னால அந்த ஒரு விதையினால பல விதைகள் உண்டாகுது, அந்த பல விதைகள்னால பல விருட்சங்கள் உண்டாகிறது. இப்ப என்னாச்சு, காரியமான ஜெகத்து ஒரே ஒரு விதை பிரம்மம், இந்த ஜெகத்துன்ற பெரிய மனம் அதுக்கு உபாதானமா இருக்கிறது எம்பெருமான் பெரிய விதைதான். அது சொல்றது பிரம்ம வனம் பிரம்மச விருஷ ஆசி அவனே சககாரி காரணம். கேள்வி என்ன, கிம்சித் வனம் எது உபாதான காரணம், கௌச விருஷ ஆசி யாரு சககாரமா இருந்தான் அப்படின்னு கேள்வி கேட்டது. அதுக்கு பதில் வேதங்கள் சொல்றது பிரம்ம வனம் பிரம்மமே உபாதான காரணம், பிரம்மச விருஷ ஆசி பிரம்மமே சககாரி காரணம். அதனாலதான் தியாவா பிரிவி இந்த பிரபஞ்சம் சொர்க்கலோகமோ பூலோகமோ மீதி அனைத்து பிரபஞ்சமோ அப்படியே நிக்கிறது இல்லை, எல்லாம் மூல காரணம் யாரு, இவன் தான் சர்வேஸ்வரன் தான், அவனுடைய சங்கல்பத்தினாலே எல்லாம் நிக்கிறது, அவனுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாம் படைக்கப்பட்டதா இருக்கு, அவனாகவே எல்லாம் மாறியிருக்கான். இத இந்த உபனிஷத் வாக்கியம் சொல்றது, கிம்சித் வனம் கௌச விஷ ஆசீத்து அப்படின்னு. இங்க வனம் அப்படின்னாக்க வந்து உபாதான காரணம், அது மாதிரி விஷ சப்தமானது சககாரி காரணம், சககாரி எதுவா இருந்தது அது மாதிரி உபாதானமாக எதுவா இருந்தது. நிமித்த காரணம் பெருமாளே, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் உபாதான காரணம் எது? வனமா இருக்கணும் இல்லையோ, அதுக்கு உனக்கு வனமா இருந்த உபாதான காரணமா இருக்குதுன்றது பிரம்மன் தான் வனம், அதுதான் உபாதான காரணம். ஒரே ஒரு பீஜத்தினால பல மரங்கள் உண்டாருது, அப்ப அந்த பீஜம் தானே உபாதான காரணம். இதான் வந்து நியாய சாஸ்திரத்துல காரிக்காவடின்னு ஒரு கிரந்தம், அவன் விஸ்வநாத பஞ்சாரணன்றவன் அதுக்கு கர்த்தா, அந்த புத்தகம் எழுதியிருக்கான் முஸ்தாவரி காரிக்காவளி, காரிக்காவளி அதுக்கு வியாக்கியானம் முஸ்தாவளி. அவன் அவன் நையாயிகன் பாருங்க, அவன் நையாயிகன், அவன் ஸ்லோகம் எழுதுறான், நூத்தன ஜலதர ருதயே கோபவதூதி விகூல சௌராய சம்சார விக்ஷ மஹீரு அப்படின்னு வரும். டக்குன்னு நூதன ஜலதர ருதயே, அவன் பேர் பாருங்க விஸ்வநாதன், விஸ்வநாதன் பேர். அந்த காலத்துல எல்லாம் சகஜமானது இருக்கு பேர். அந்த விஸ்வநாதன் ஜானன் பெருமாளை பத்தி சொல்றான், நூதர நூதன ஜலதர ருசையே, அதாவது புதுசா கண்ணங்கரேல்னு கரு மேகம் வந்திருப்பான், மேகஷியாமல வரணும்னாலும் அந்த மாதிரி ருச்சி அவட அழக அழக உடையவன் ஆயிடும். கண்ணங்கரேல்னு மேகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மனசெல்லாம் ஆனந்தமா இருக்கும். ஏன்னா பூமியே முழுக்க குளிர்ந்து போயிடும், மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுன்னு ஒரு ஆனந்தம் வரும். கொட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னாக்கா வானப்பா எப்படி இருந்து போய் எப்படி கொட்டுறது மழை, ஏன்னா குளிர்ந்து போயிடும். அது கரிசையில கிருஷ்ண ஜலதா, கரிசையில கிருஷ்ண ஜலத காங்காதிகம் வருஷதி அப்படிங்கிறார். பொதுவா நல்ல கருத்த மேகம் நமக்கு மழையெல்லாம் கொடுக்கும், அதனால பூமி சமர்த்தமா அழடும், அது விசேஷமானது அது. ஆனால் இந்த இது கருமை காலமேகம் இருக்கு, இந்த பெருமாள்ன்றது அது காங்கிர வருஷி காங்காதிகம் வருஷதி, நமக்கு எது எதெல்லாம் பிடிக்குமோ அதை எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கும். எல்லாம் நமக்கு என்னென்ன வேணுமோ அதை பிரார்த்திச்சோன்னு வச்சுக்கோங்கோ, பக்தியோட பிரார்த்திச்சோம்னாக்க அத்தனையும் அதை அனுகிரகிச்சுக்கோங்க. அப்படிப்பட்டதுன்னு சொல்றான், கோபத்தோடி இது கூட ஜோராய வந்து சம்சார மகீருகஸ்ய பீஜாய அப்படின்னு சொல்லிருக்கான். அதுக்கு முன்னாடி மனது கொடுத்த எனக்கு சம்சாரமகி ருகஸ்து பீஜாயன்னா, இந்த சம்சாரமாகிற ஒரு மனம், அதாவது இந்த பிரபஞ்சம் அர்த்தம், அதுக்கு பீஜமா இருக்கான்னு அர்த்தம். அவன் நையாயிகா என்ன சொல்ற, நிமித்த காரணம் வேற உபாதான காரணம் வேறன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவனுக்கு வாய் தவறி வந்துருச்சு ஸ்லோகம், சம்சாரமகி ருகஸ்து பீஜாய, சம்சாரமாகிற ஒரு மரம், அந்த மரத்துக்கு இவன் பீஜமா இருக்கான உபாதான காரணம் ஆயிடுச்சு, பெருமாள் தான் உபாதான காரணம்னு விட்டு. இதான் அந்தராத்மா ஓடுறது, பெருமாள் தான் எல்லாத்துக்கும் காரணம். நீயா நியாயவாசிகளோட ஒத்துக்கிறது இல்லையான்னா, அந்த சாஸ்திரத்துல அப்படி அந்த காலத்துல அவ சொல்லிருக்கா, எல்லாரும் காரி காரணத்தை வச்சு என்னன்னாக்க அந்த பரமாணுவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும்ன்றதுக்கோசரம் அவ்வளவுதான். மற்றபடி என்ன எடுத்துப்போ, ஒரு வனம், அந்த வனம்ன்றது வரணும்னா என்ன பண்ணணும், ஒரு பீஜம் இருக்கணும், ஒரு விதை இருந்தாதான் இந்த வனமே உற்பத்தி ஆகும். அதனால இந்த உபாதானமா இருக்கிறது என்றவன் பிரம்மன் தான், அப்ப சககாரியா சககாரியா இருக்கிறவனும் பிரம்மன் தான். ஏன் அப்படின்னா அங்க என்ன சொல்றது, சிருஷ்டி பிரகலனத்துல பதேவ சௌமியதனத்துல ஆசி ஏகமேவா தித்தீயம் அப்படின்னு இருக்கான். அப்ப ஒண்ணுதான் இருக்கு, பிரம்ம ஒண்டிதான் இருக்கு, நித்த சூரியர்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா எல்லாம். அந்த இது சொல்றமே ஸ்லோகம், பத்தியம் தீஷ சிறுகு பரிதக சூரி விருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்திய திரிகுண பலகம் நிர்மிதஸ்தான பேதம் விஸ்வாதீச பிரணயினி சதா விப்ரமத்யுதவத்தௌ பிரம்மே சாத்யாதீவயோ அக்ஷசாரஸ்வதம் என்று சுவாமி மாதிரிலாம் எழுத முடியுமா? ஒரு பக்கம் ஸ்ருதிகள்லாம் பார்த்துட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் நித்த சூரிகள் பார்த்துட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் முக்தாள்லாம் பார்த்துட்டு இருக்கா, பார்க்கிற சமயத்துல பெருமாளின் பிராட்டியும் கல்ல தாயகத்தை உடையாது என்று இருக்கான். விளையாடுச்ச கட்டம் எது அப்படின்னாக்கா, அந்த தாயக்கட்டை நம்ம போடுங்க வரைய முடிஞ்சோ, அது வந்து இந்த திரிகுணாத்மகமான பிரகிருதியும், அது பேர்ல காயெல்லாம் யாரும் தெரியுமா, பிரம்மேசாத்தியாக பிரம்மன் சிவன் இந்திரன் மீதி தேவதைகள் நம்மள மாதிரி ஜனங்கள்லாம் அத அழகா காயெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுட்டு பெருமாளோ வெட்டி வெட்டி தரணும்னு பாக்குறாரு. பிராட்டியோ நம்மள எப்படியாவது காப்பாத்தினோம்னு பாக்குறா. என்ன அளவு படத்தை கொண்டு போனோம் பிராட்டி, எல்லாருமே படம், எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாரும் படத்தை எதிர்பார்க்கணும், அந்த மாதிரி ரெண்டு பேரும் போட்டி போட்டு விளையாடுறா அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரியாக பெருமாள் என்ன பண்றாருனாக்க, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு இந்த மாதிரி சிருஷ்டி சென்றிருக்கானுல, நம்மள சிருஷ்டி சென்றிருக்கானோ அவனுக்கு வேண்டியது என்ன, இந்த விளையாட்டு தான் எல்லாமே. அதனால பிரம்மன் அப்ப அவன் ஒத்தன் தானே வந்தான், அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கச்சே இவா ரெண்டு பேரும் உண்டு விளையாடிட்டு இருக்கான், ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு சகதர்ம தெரியும் சௌரே சம்பந்த ஜெகத்தினம் அனுகிரகம் வந்தே நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகம் அப்படிங்கிறோம். அந்த மாதிரியாக இவா பண்றான். இத வந்து அந்த இந்த இடத்துல சுவாமி சாக்கிறார் விஸ்வஸ்துதியில. எல்லா இடத்துலயும் இப்படிதான் இராட்டிதான் ஜெயிப்பார், பெருமாள் தோத்து போயிட்டுதான் இருப்பார். என்ன தோத்து போறதே அவருக்கு ஜெயிச்சுதான் அர்த்தம். ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்னு நம்மள அனுகிரகம் தான் வந்திருக்கா அப்படின்னு விட்டுரும். ஆதரனால அப்ப யாரும் இல்லாததுனால யாரு சககாரி அப்படின்னா பெருமாளுடைய குணங்கள் தான், பெருமாளுடைய குணங்கள் தான். பல விதரண ரக்ஷம் பக்ஷபாதான விஜ்ஞம் பிரகுணம் அணிவிதேயம் பிராப்தி பத்மா சகாயம் மகதி குணசமாஜே மானபூர்வம் யதார்த்தம் அப்படின்னுட்டு தயத்துவம் அப்படின்னுட்டு அந்த தயாசுரர் சுவாமி சேர்க்கிறார். ஆக இங்க பெருமாளே பெருமாள்னா பெருமாள் பிராட்டியும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் அர்த்தம். எம்பெருமானை சொன்ன இடத்துல எம்பெருமாட்டியும் சொல்லிட்டு ஆயிட்டு, அதனால இவன் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பண்றா. அதனால இங்க வாக்கியம் பிரம்மவனம் பிரம்மசபிருஷ ஆசி அப்படின்றதுனால இந்த உன்னோட வாக்கியமே இப்படி சொல்லிடுச்சோ. இப்படி சொன்னதுனால உபாதான காரணத்துவமும் நிமித்த காரணமும் சககாரி காரணமும் எல்லாம் பிரம்மமே அப்படின்னு நீங்க சொல்லப்பட்டாச்சு. அதனால இதுவும் நமக்கு வந்து அனுகூலமான விஷயம் இது. உபாதான காரணம் உபநிடதத்திலே சொல்லிடுறது வேத வாக்கியம். அதே மாதிரி பெருமாளே என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அந்த சொன்ன பாருங்க சதாத்மானம் சுயம குருத அப்படின்னு, அது வந்து தானே சொல்லிடுது, தானே சொல்லிடுத்து. நான் வந்து தன்னை தானே பண்ணிண்டது, தன்னை தானே பண்ணிண்டது. என்ன பண்ணிண்டது அப்படின்னாக்கா இந்த பிரபஞ்சமாக தானே தன்னைத்தானே பண்ணிண்டது அப்படின்னு சொல்றது. அது சொல்றதுனாலையும் இந்த இதுல இந்த உபநிடத்து வாக்கியத்தினால தானே தன்னை பண்ணிண்டதுன்னு சொன்னாக்கா அப்ப உபாதான காரணமும் சித்திச்செடுத்து நிமித்த காரணமும் சித்திச்செடுத்து. அதனால அதுவும் இங்க நமக்கு அனுகூலமா இருக்கு இந்த வாக்கியம் தானே பண்ணிண்டதுன்றதுனால. கூடவே அந்த இது இருக்கு யத்பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராஹ அசபராஜயா ததக்ஷணமதி கம்யதே அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லிட்டே வருது, சொல்லிட்டே வந்து கடைசியில முடிக்கிறது எத் பூதயோனின் பரிபசியந்து தீராக தீராக. உபாசகர்கள் என்ன பண்றாங்கனாக்கா தைரியசாலிகள், தைரியத்தோடு கூடுவா புத்திசாலிகள், அவ வந்து ஞானத்தையே இதுவா உடையவான். பிராமணனுக்கு எது பலம்னாக்கா ஞானம், வாக்குதான் பலம். ஏன்னா வாதம் தான் பண்ண தெரியும் அவனுக்கு, யாரை பார்த்தாலும் வாதத்தால ஜெயிச்சுக்குவான், அதே யுத்தத்தினால ஜெயிக்க முடியாது. அதனால இவள் ஞானத்தை வச்சுட்டு வாதத்தினால ஜெயிக்கிற வழியோ, அப்படிப்பட்ட ஞானத்தை பலமா உடையதுனால இவெல்லாம் தைரியசாலிகள். வெறும் ஆயுதம்ன்றது வெறும் கருவிதான், புத்திதான் எல்லா இடத்துலயும் வேலையை வேலை செய்யும். அதனாலதான் அமைச்சர்களா இருக்கிறவா பிராமணாளா இருப்போம், அத ரட்சிக்கிறவா ராஜாவா இருப்போம் அப்படி. அதனால இங்க வந்து யோனி அவன் தீராக எத்பூத யோனின் பரிபசியந்தி, எல்லாத்துக்கும் பூத யோனியா, எல்லா பூதங்களுக்கும் யோனி. யோனின்னாக்க காரணம், சர்வ காரணமா இருக்கிறது. யோனின்னாக்கா உபாதான காரணம் அர்த்தம், நிமித்த காரணம் வரவே வராது. அதனால இங்க வந்து யோனின்ற சப்தத்தை பிரயோகம் பண்ணெடுத்து இந்த உபநிடத்து முண்டகோபநிடத்து சுருளுத்தது. அதனால வந்து இந்த வாக்கியம் எத்பூத யோனின் பரிபசியந்து தீரா அப்படின்னு சொல்லி சொல்லியோ அதுவும் நமக்கு அனுகூலமா இருக்கு. இப்படி உபாதான காரணம் என்ன, நிமித்த காரணம் என்ன, எல்லாமே பரமாத்மா தான். இப்போ இந்த அத்தனையும் இப்படி பரமாத்மாவே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர்ல வெறும் நிமித்த காரணம் தான் ஈஸ்வரன், பிரகிருதி தான் உபாதான காரணம் சொல்றது என்ன பிரயோஜனம்? ஏன்னா இந்த தர்ம கிராக பிரமாணம், இந்த பிரமாணமானது இப்படி அழகா சொல்லுவது, அந்த பிரமாணத்துக்கு அனுகுணமாகதான் எல்லாரும் எடுத்துட்டு போகணும். அதனால இங்க இந்த ஸ்லோகத்துல அது ஒண்ணு சாய்க்கிறேன். கூடவே இப்போ ஆறு சூத்திரங்கள் சொன்ன மொழியோ பிரகிருதி உபாதானமும் கூட, பிரகிருதினா உபாதானம், சேனாக்க நிமித்த காரணம். ஏன்னா அதுக்கு பிரதிஜா திருஷ்டாந்த அனுபவம், ஏக விஜயான சர்வ விஜயான பிரதிஜா, அது மாதிரி திருஷ்டாந்தம், திருஷ்டாந்தம் உதாரணம், இதெல்லாம் விரோதம் இல்லாம இருக்கும், தடப்படாம இருக்கும். அதுக்கோசரம் இங்க வந்து ஏக முதல் அந்த சொல்லிட்டேன், முதல் சூத்திரார்த்தம் சொன்னேன். அதுக்கப்புறம் அவித்யோபதேசாச்சு, அவித்யோபதே அவித்யாக சங்கல்பம், அந்த சங்கல்பமானது இது சொல்றது இது பிரதேஷத பகத்தியாம் அப்படின்னா இருக்கு, சோகாமயத பகத்தியாம் பிரஜா எயத்தின்னா இருக்கு, அதனால அந்த சங்கல்பம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இந்த இது இருக்கு, சாட்சாச்ச உபயாம் நானாத், சாட்சாச்ச உபயாம் நானாதுன்றதுனால அந்த இது சொன்ன பாருங்க, விரக்ஷம் வனம் அதெல்லாம் சொன்னமே அந்த திருஷ்டாந்தம், வன வன வனம் அப்படின்றதுனால உபாதான காரணம், விரக்ஷன்றதுனால சககாரி காரணம், அதனாலேயே நிமித்த காரணம் சொல்றதா சுற்றி சொல்றது. அதனால அந்த மூணாவது சூத்திரமா ஆயிடுறது. நாலாவது சூத்திரம் வந்து இது ஆத்மகிருதே அப்படின்னு ததாத்மானம் சுயம குருதே அப்படின்னு வாக்கியம், அந்த ததாத்மானம் சுயம் குருதன்னு சொன்னதுனால ஆத்மகிருதி தனத்தானே பன்னெண்டு அப்படின்னுட்டு, அது மாதிரி யோனிஸ்து பரிணாமாத்துன்னு சூத்திரம் இருக்கு, அந்த பரிணாமாத்துன்றதுக்கு இதே விஷயம், தனத்தானே மாறிடுறது. அதுலதான் சொல்லச்ச எம்பெருமானார் வந்து சொன்ன பாருங்க, ஒரு கடமானது மண்ணானது கடமா மாற குளாலனா இருக்க முடியலன்னாக்க காரணம் ஞானம் இல்லை. அதே மாதிரியாக ஒரு குளாலனுக்கு கடமா மாற முடியலன்னாக்கா அவனுக்கு சக்தி இல்லைன்னு, அதை நான் அங்க பார்க்கிறேன். கடைசியில எத்போத யோனின் பரிபட்சம் தீரா, அது யோனிச்சை தீயதே அப்படின்னு சூத்திரம். இப்படி ஆறு சூத்திரங்களுடைய அர்த்தத்தையும் இந்த இந்த ஸ்லோகத்திலேயே சுவாமி அழகா சங்கரேசி காமிச்சிருக்கார். இப்ப ஸ்லோகத்தை பாருங்க, காரியைக்கேஹி பிரதிஜா ததனகுண உதாஹாரி திருஷ்டாந்த வர்க்கிய வித்யாம் ஸ்ருதிரிஹ வனதாம் வக்தி ஆத்மானம் தத்பூதயோனிச்சமுக்தம் தஸ்மாத் கர்த்தாதி தேவ பிரகிருதிரபி பவேத் சர்வ தத்வாந்தராத்மா. ஒவ்வொரு பதமும் அற்புதமான கூடமான அர்த்தங்கள் எல்லாம் பிரகிருதி. வெறுமை ஸ்லோகங்கள்லாம் நாங்களாம் ஸ்லோகம் எழுதினா எப்படி எழுதணும் அப்படின்னாக்கா ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிடணும், அதை எதையாவது அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது சப்தங்கள்லாம் சேர்த்தோம், வை மனு இந்த மாதிரி எத்தனையோ பதங்கள்லாம். ஆனால் சுவாமி எழுதுற ஒவ்வொரு பதத்துக்கும் அதே கீதா பாஷ்யம் சொல்லிட்டு இருக்கேன், இப்ப இந்த பாடம் முடிஞ்ச உடனே 8 மணிக்கு அவ கீதா பாஷ்யம் கலெக்ஷன் போன் பண்ணிடுவா, அப்போ சொல்ல போறோம். அப்போ எம்பெருமானார் சொல்ற ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் பாஷ்ய சுவாமி தேசியம் தாத்பரிய சிந்திரிகையில அப்படி அபூர்வமான விஷயங்களை சாக்கிறேன். ஏன்னா தேசியனுடையது அவ்வளவு அற்புதமானது, ஒவ்வொரு பதங்களும் ஒரு இதுவும் சாமான்யமானது இல்லை. இப்போ ஏக விஜயானியன பிரதிஜா அப்படின்னு சொன்னோம், ஏக விஜயானியன பிரதிஜா வரணும் அப்போ எப்படி இருக்கணும், காரியமும் காரணமும் ஒன்னா இருக்கணும். காரியக்கேகி பிரதிஜா, காரியம் காரணத்தோட ஒன்னா இருந்தாதான் ஏக விஜயானு சர்வ விஜயான பிரதிஜைன்றது கூடணும், இல்லாத போனா அது கூடவே கூடாது. அதனால காரியக்கேகி பிரதிஜா, காரியம் ஏகமா இருக்கணும், காரணமான பிரம்மமும் காரியமான பிரபஞ்சமும் ஒன்னா இருக்கணும். ஒன்னா இருந்தாதான் இந்த ஏக விஜயானு சர்வ விஜயான பிரதிஜைன்றது யுத்தமாகும், பொருந்தி நிற்கும், இல்லாத போனா விரோதம் வந்துடும். இது முதல் ஹேது, உபாதான காரணமாக பிரம்ம இருக்கிறது. ரெண்டாவது அங்க சொல்லப்பட்ட திருஷ்டாந்த வர்க்கம், அந்த காரிய காரணங்கள் ஒன்னா இருக்கணும். அதுக்கு அனுபவமா தான் இந்த திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டது. என்ன திருஷ்டாந்தம்னாக்க, யதா சௌமிய ஏகேன உற்பண்டேன சர்வமன்மையும் விஜாதம் சௌமிய இனிமையானவனே, எப்படியானால் ஒரு மண்ணு பிண்டவக்கே அதை தெரிஞ்சின்றதுனால அதனுடைய காரியங்கள் அனைத்தும் தெரிஞ்சின்றதா ஆயிடுமோ. இது உதாரணம். இப்போ காரியம் காரணம் ஒன்னாதான இருக்கு, மண்ணும் இடமும் ஒன்னாதான இருக்கு. அத மாதிரி இந்த பிரம்மமும் பிரபஞ்சமும் ஒன்னா இருக்கணும். அப்படி இருந்தாதான் காரிய காரண பாவம் ஒன்னா இருக்கும். அப்ப பிரம்மமும் பிரபஞ்சமும் ஒண்ணும் அப்படின்னு சொன்னாக்க, அப்ப அந்த உபாதான காரணம் பிரம்மந்தான் அப்படின்னு சிந்திக்கும். இல்லாத போனாக்க அதுக்கும் விரோதம் வந்துடும். அதனால அந்த திருஷ்டாந்த வர்க்க மூணு திருஷ்டாந்தம் இங்க காமிச்சிருக்காரு. சேதகேதுவுக்கு உத்தாலகர் சொல்ற சத்யத்தில மூணு திருஷ்டாந்தங்கள், ஒன்னு இந்த மண்ணு ஜடம், இன்னொன்னு சொர்ணம் அப்புறம் ஆபரணாதிகள், மூணாவது இரும்பு அந்த இது. அதனால வர்க்கம், வர்க்கம்னா சமுதாயம், அது அந்த கிரமமா நிறைய நிறைய உதாரணம் வர்க்கங்களை காமிக்கிற உதாரணம் சமுதாயத்தையே காமிக்கிற சமூகங்கள் ஒன்னே ஒண்ணு காமிச்சா அதுல ஒண்ணுல ஒன்றுதானே அப்படின்னு தோணும். அப்படி இல்லை, அதே மாதிரியே நூறு வஸ்திரம் தந்து படம் அப்படிங்கிறோம். ஒரு நூலும் வஸ்திரமும் ஒன்னாதான இருக்கு, நூலை பேர சீலை அப்படிங்கிற மொழி. அதனால இந்த மாதிரி எல்லா திருஷ்டாந்தங்களும் இந்த காரிய காரணங்களை ஐக்கியமாக தான் காமிக்கமே தவிர்த்து வேறுபடுத்தி காமிக்கவே காமிக்காது. அப்படி வேறுபடுத்தி காமிச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம நிமித்த காரணம் வேற, உபகாரண காரணம் வேற அப்படின்னு சொல்லலாம். ஆனா காரிய காரண பாவம் ஒன்னாவே இருக்க மாதிரி திருஷ்டாந்தம் காமிச்சிருக்கோம், காமிச்சு பிரம்மத்தர சமன்மயப்படுத்திருக்கிறது. அதனால உதாரி உதாரினாக்க உதாரிக்கப்பட்டது அப்படின்னு கிரியாபதம் அது. அதனால காரியக்கேஹி பிரதிஜா தது அனுகுணக திருஷ்டாந்த வர்க்க உதாரி உதாரிக்கப்பட்டது. சரி, அது மாத்திரமா சிரஷ்டு சியாமித்தி அபிஜ்யா அபித்யாம், அபித்யான்னாக்க சங்கல்பம், சங்கல்பம் பண்ணெடுத்தது. அந்த சங்கல்பத்தை கூட இங்க காமிக்கிறது. ஏ இங்க சிருஷ்டி பிரகரணத்துல, சிருஷ்டி பிரகரணத்துல என்ன சொல்றது அப்படின்னாக்கா, ஸ்ருதியானது வேதம் சொல்றது சிரஷ்டா யாரு, நிமித்த காரணமான ஈஸ்வரன். நிமித்த காரணமான ஈஸ்வரன் அவன் வந்து சங்கல்பிக்கலாம். பிரஜா ஏதி உத்தமர் சுவாமி அழகா வியாக்கியானம் பண்ண நேற்று ஸ்லோகத்துக்கு ரெண்டாவது ஸ்லோகம் சஜ்ஞானாத்யம் சுஜன்யம்ன்றதுக்கு இல்லையோ, அந்த ஸ்லோகமானது யுக்தியை காமிக்கிறது. அந்த யுக்தியை காமிச்சதுக்கு இப்ப ஸ்ருதியை காமிச்சு ஸ்ருதிக்கு அர்த்தத்தை சொல்றது மூணாவது ஸ்லோகம். அதனால பெருமாள் நிமித்த காரணமா இருக்கான், நிமித்த காரணமா இருந்து அந்த சங்கல்பம் பண்ணிக்கிறது இந்த பிரம்மன்றது. என்ன பகுத்தியாம் பிரஜாயே பகுத்தியாம் பிரஜாயே அப்படின்னு சதைக்ஷத பகுத்தியாம் பிரஜாயே உபரிடுத்து பாருங்க, சாந்தோகியோபன் சதைக்ஷதங்கிறது இங்க சக அகாமயத்தை அப்படின்னு இருக்கு. அது ஐக்கியதன்றதுனால பார்த்ததுன்னு சங்கல்பிச்சதுன்னு அர்த்தம். இங்க அகாமயத்தை ஆசைப்பட்டான் சங்கல்பிச்சான் அப்படின்னு அர்த்தம். நம்ம சங்கல்பிக்கிறத எப்படி சங்கல்பிப்போம், ஆசைப்பட்டுதான் நம்ம சங்கல்பிப்போம். எந்த காரியம் பண்ணாலும் தலையெழுத்து பண்ணனாக்கா ஆசைப்பட்டு பண்றதில்லை, அது ஏதோ ஒரு பிரயோஜனத்தை இருக்கான்னு அர்த்தம். இங்க அப்படி இல்லை, நம்ம ஆசைப்பட்டுதான் நம்மளாம் சங்கல்பிக்கணும். அதனால சோ காமயத்தை பெருமாள் ஆசைப்பட்டு சங்கல்பிக்கலாம், இச்சை அந்த இச்சையினாலதான் சங்கல்பிக்கலாம். அதனால அகம் பகுத்தியாம் அப்படின்னு அவன் சங்கல்பிக்கிறானோ, அப்படி சங்கல்பிக்கிறதாக இந்த ஸ்ருதியானது சொல்றது. அதனால அதே ஒரு குணாளன் வந்து நான் பல கடங்களாக மாறக்கடவேன்னு சங்கல்பிக்கிறானா, அவன் சங்கல்பிக்கிறது இல்லை. ஏன், அவனுக்கு சக்தி இல்லாது, அவனுக்கு சக்தி இல்லாததுனால அவன் சங்கல்பிக்கல. ஆனால் எம்பெருமானுக்கு சக்தி இருக்கு, சக்தி இருக்கிறதுனால அவன் வந்து குணால நான் ஒரு கடமாக மாறுறேன்னு சொல்ல மாட்டான், சொல்ல முடியாது. அப்படித்தான் பல கடமாக மாறுறேன்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியுமா? ஆனா பெருமான் சொல்றான் அகம் பகுத்தியாம், பகவான் அந்த வார்த்தையை சொல்றான் சதேஷர பகுத்தியாம் சோகாமயத்தை பகுத்தியாம் அப்படின்னு சொல்லி. அதனால இங்க வந்து இந்த சங்கல்பமும் நமக்கு அனுகூலமா உபாதான காரணத்துக்கு நிரூபிக்கிறது. அது மட்டும் இல்லாம வனதாம் பிரஷதாதீன்ச பக்தி, வனமா இருக்கிறது விரஷமா இருக்கிறது. இது மாதிரி முதல்ல கிம் சுத் வனம் கௌச விரக்ஷ ஆசின்னு கேள்வி கேட்கறது. கிம், எது வனம், எது விரக்ஷம் அப்படின்னு கேள்வி கேட்கு. எதனால எதனால இந்த சொர்க்கலோகம் பிரதிவிகள் இது எல்லாமே எப்படி இதுவா இருக்குதோ அதுக்கு சொல்லு அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் பிரம்ம வனம், பிரம்மச விரக்ஷ ஆசி அப்படின்னு சொன்னதுனால பிரம்மமே காரியமான ஜெகத்துக்கு வந்து உபாதானமா இருக்கு, அது மாதிரி உபகரணமாவும் அதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லியே காமிச்சு கொடுக்கறது. அப்படி காமிச்சு கொடுத்ததுனாக்கா அதுக்கு ஏத்தா மாதிரிதான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால உபாத வேதமே தானா சொல்லிடுச்சு, நாங்க எதுவும் கல்பிக்கல. தர்மிகராக பிரமாணமான வேதம், அந்த வேதமானது இந்த மாதிரி சொல்றது, பிரம்மமே இதுவா இருக்கு உபாதான காரணமா இருக்கு, பிரம்மமே சககாரி காரணமா இருக்கு அப்படின்னுட்டு. ஒரு வாட்டி சதசுல ஒரு அதிகாரத்துல விசாரணை வரத்து பெரிய சண்டை வந்துருச்சு. முக்கூர் இளைஞர் கேக்குற, எப்படி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்ற சமயத்துல அந்த சமயத்துல முக்கூர் இளைஞர் பார்த்து முக்கியம், எப்படியானால் பிரம்மமே நிமித்த காரணமோ, எப்படியானால் பிரம்மமே உபாதான காரணமோ, அப்படியே பிரம்மமே சககாரி காரணமாக இருக்கும். மூணு காரணமும் பிரம்மன்தான். ஏன்னா அவருடைய சர்வஜ்ஞ சத்தியசங்கல்பம்லாம் இருக்கே, அந்த ஞானங்கள் தான் அவனுக்கு சககாரி காரணமே, தனியா ஒண்ணுமே வேண்டாம். அவன் நினைச்ச சங்கல்பிச்சானே எல்லாத்தையும் பண்ணிடுவான், அதனால அப்படி சொல்லிட்டது. ஆகவே இந்த சுருதி வந்து என்ன பண்ணிட்டுனாக்க, விரக்ஷதாதிஞ்ச வக்தி மனமாகவும் விரக்ஷமாகவும் பிரம்மத்தை சொல்லிடுத்து, அதுதான் உபாதான காரணம், அது மாதிரி சககாரி காரணம், நிமித்த காரணம் ரெண்டு பேரும் ஒத்துண்டது ஈஸ்வரன்பான்னு. அதே மாதிரி ஏழையேவ ஆத்மானம் ஸ்வயம் அகுருத்த, ஸ்வயம் அகுருத்த, சதாத்மானம் ஸ்வயம் அகுருத்த அப்படின்னு இருக்கு. ஏழையேவ இவனே தன்னை பண்ணிண்டான், தன்னே தானே பண்ணிண்டான். இந்த பரமாத்மாவானவன் ஆத்மானம் தன்னை ஜெகதாகார சிற்றனாக பண்ணின்றான். பிரயோகம் பண்ற ரைஷிங்கர் ஜெகத்துக்கு ஆகாரமான ஜெகதாகாரமான விசித்தம், ஜெகதாகாரத்தோட சேர்ந்தவனாக தன்னை அவன் பண்ணின்றான், தன்னை தானே பண்ணின்றான்னு அங்க சொல்றது. அது சுயமே அசுரத்த, ஸ்வயம் சாட்சா தானே பண்ணினான் எல்லாத்தையும். இவனை கொண்டு பண்ணானா கூட இவன் தான், இவன் தான் அந்தரியாமை, இவனை நியமிக்கிறது தான் எல்லாம் அப்படி பண்ணினான். அதனால இந்த சுதியினால இது தெரியுது, அது இதான் பிறவாடே பிரணமிக்கிறது என்றது. அது மாதிரியா, அது மட்டும் இல்லாம யத்பூதயோனின் பரிபதிச்சம் தீராக இருக்கு, அதனால அது தத்பூதயோனித்தும் முக்தம், தத்பூதயோனித்தும் அனைத்தும் அனைத்துக்கும் அவன்தான் பூதயோனியா இருக்கான், அவன் தான் எல்லாத்துக்கும் எல்லா வஸ்துக்களுக்கும் அந்த பரமாத்மா தான் சர்வ சர்வ பூதங்களுக்கும் உபாதான காரணமா இருக்கான் அப்படின்னுட்டு அங்க சொல்லிடுச்சு. அதுதான் யோனி சப்தத்தான் சொல்லப்பட்டது. இப்படி சர்வபூத யோனியா இருக்கான்னு சொன்னதுனால தஸ்மா, இந்த காரணத்தினால கர்த்தாப்பி தேவக, தேவகன்னா என்ன அர்த்தம், திவ் கிரீடாயான்னு அர்த்தம், விளையாடுறான் அவன், விளையாடுறான் அட்டகாசம் விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு விளையாடுறான், இப்ப சொன்னேன் பசுமதி சுருதி குறித்தான்ட்டு அவர் சின்னாடி என்ன சோகத்தையும் சொன்னது. அதனால இந்த இவன் தான் இந்த பரமாத்மாவான தேவனானவன் கர்த்தாப்பி நிமித்த பூத்தோபி நிமித்த காரணமாக இருக்கான், பிரகிருதி ரப்பி பதவியிட்டு உபாதான காரணமாக இருக்கான், காரணமாகவும் இருக்கான். அதனால ஏன் அப்படி இருக்க முடியும் அப்படின்னு, சர்வ தத்துவாந்தர் ஆத்மா, அனைத்து தத்துவங்களுக்கும் அந்தராத்மாவா தான் இருக்கான். அப்படி இருந்தாதான் காரியமாவும் காரணமாவும் நாள் இருக்க முடியும். அது சுருதியும் சொல்லிட்டு போயிடுச்சு, எல்லாரும் உள்ள போன உட்காந்துட்டான். இது எந்த இது எந்த இது எந்த என்ன அவன் அவனுக்கு ஆசையம், வேதாத்தங்க வியாக்கியான சாய்க்கிற சிவப்பிரியாத்தியம், அவனுக்கு ஆசை எல்லாம் என் பேரை தான் சொல்லணும், எல்லாம் எந்த இது அப்படின்னுட்டு ஒரு குழந்தை சொல்லி பாருங்க, எந்த வஸ்துவை பார்த்தாலும் எந்த எந்த எல்லாம் எழுதி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி இவன் வந்து குழந்தை தான், இந்த விஷயத்துல எல்லாத்தையும் எழுதி போட்டுக்கிறானா, ஒரே ஒரு விஷயம் குழந்தைக்கு ஒன்னும் தெரியாது, ஆனால் அவன் சர்வஜன், அவன் உண்மையாக எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறான். குழந்தை விளையாது, அதுக்கு ஒன்னும் தெரியாம எல்லாம் எடுத்து போட்டுக்கிறது, அவனதான் விசேஷம். இதுல இந்த காரிய ஐக்கியி பிரதிஜான்றதுனால முதல் சூத்திரார்த்தம் சொல்லப்பட்டதா இருக்கு. ரெண்டாவது சூத்திரம் வந்து அபித்யம், அந்த இது இருக்கு பாருங்க, சத்தியாமித் அபித்யாம் சொன்னதுனால ரெண்டாவது சூத்திரம். மூணாவது மனதாம் புஷ்டதாதி அப்படின்றதான மூணாவது சூத்திர அர்த்தம். நாலாவது ஆத்மகிருதே பரிணாமான ரெண்டு சூத்திரம், அது ஆத்மானும் சுயமகிருதேன்றதுனாலையும் சொல்லி எடுத்து, அமரி தத்மூத யோனித்தம் அப்படின்னு சொன்னதுனால யோனிஸ்தேகியதையும் கடைசி சூத்திரம் சொல்லப்பட்டதாயிருக்கு. இப்படி அனைத்து சூத்திரார்த்தங்களையும் உள்ளடக்கி இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் வந்து உபாதான காரணமும் நிமித்த காரணமும் எம்பெருமானே தவிர்த்து எதுவும் இல்லை அப்படிங்கறத இங்க சாட்சி முடிச்ச ஸ்லோகம் பாருங்க. காரியேஹி பிரதிஜ்ஞா ததனுகுண உதாஹாரி திருஷ்டாந்த வர்க்க சிரஷ்டஸ்யாமித்யபிஜ்ஞாம் ஆத்மானஞ்சைஷயேவ ஸ்வயம் குருதத்வூதயோனித்தமுக்தம் தஸ்மாத் கர்த்தா பிதேவ பிரகிருதிரபிபவேத் சர்வதத்வாந்தராத்மா கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.